22வது நாளுக்கான தியானம். ஜீவ புஸ்தகம். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். வெளிப்படுத்தல் 21:27. மைசூர் பாக்கு என்றவுடன் நம்மில் சிலருக்கு நாவில் எச்சில் ஊறுகிறது. ஆம், எனக்கும் அது விருப்பமான இனிப்புதான். சில ஆண்டுகளுக்கு முன் கர்நாடக அரசு அதன் சில நகரங்களின் பெயர்களை கன்னட மொழியில் உச்சரிப்புக்கு ஏற்றாற்போல் மாற்ற வேண்டும் என தீர்மானித்தது. அவைகள் ஆங்கிலேயர்கள் வைத்த பெயரால் அழைக்கப்பட்டு வந்தன. அந்த கோரிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் 2014 ஏற்றுக்கொண்டு பெயர் மாற்றத்திற்கான அனுமதியை வழங்கியது. அதன்படி பெங்களூர் என்பது பெங்களூரு என்றும், மைசூர் என்பது மைசூரு என்றும், பெல்காம் என்பது பெல்காவி என்றும் அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டது. இனிமேல் தேசிய படம், ரயில் பயணச்சீட்டு, பேருந்து பயணச்சீட்டு, கடைகளுள்ள பெயர் பலகைகளை மற்றும் இன்னும் இது போன்ற ஏராளமான இடங்களில் பெயர் மாற்றம் வர வேண்டும். மைசூர் சில்க் என்பது மிகவும் பிரபலமான சேலையின் பெயர். இதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னர் சர்வதேச புவியியல் அடையாள குறியீடு பெற்றுள்ளனர். உலக சந்தையிலும் இந்த பெயரிலேயே வளம் வருவதால் திடீரென மைசூரு சில்க் என்று மாற்றினால் குழப்பம் ஏற்படுவதுடன் விற்பனையையும் அது பாதிக்கும். பெயரை மீண்டும் பதிவு செய்வதில் பல வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமென சொல்லி அந்த நிறுவனத்தார் மைசூர் சில்க் என்ற பெயரையே தொடர தீர்மானித்தனர். மைசூர் சாண்டல் சோப், இதுவும் மிகவும் பிரபலமான சோப் நிறுவனம். அவர்களும் மேற்கூறிய அதே காரணங்களுக்காக பழைய பெயரையே தொடர தீர்மானித்தனர். மைசூர் பாக்கு என்ற இனிப்பு உலகில் எங்கும் பதிவு செய்யப்படாத பொதுவான ஒரு இனிப்பின் பெயர். இனிப்பு வியாபாரிகளிடமும் தயாரிப்பாளர்களிடமும் அதை இனிமேல் மைசூரு பாக்கு என்று அழைப்பீர்களா என்று கேட்டதற்கு அவர்களும் முடியாது என்று கூறிவிட்டனர். அநேக பெயர் மாற்றங்களை வேதாகமத்தில் காண்கிறோம். எதிதியா என்றால் வேதாகமத்தில் யார் அநேகருக்கு தெரியாது. சாலமோன் ராஜாவுக்கு தாவீது வைத்த பெயர் சாலமோன். கர்த்தர் நிமித்தம் நாத்தான் தீர்க்கதரிசி வைத்த பெயர் எதிதியா. 2 Samuel 12:24-25. இப்படி பல பெயர் மாற்றங்கள் நமக்கு தெரிந்தவையே. நம்மிலும் சில பெற்றோர் வைத்த பெயர் பிடிக்காமல் வேறு பெயர் மாற்றுகின்றோம். ஞானஸ்நான சமயத்தில் சிலர் பெயர் மாற்றுகின்றனர். என்ன பெயரா இருந்தாலும் மரித்த பின் பெயர் முதலாய் மறக்கப்பட்டு விடும். ஆனால் நம் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா, அதுவே மிகவும் முக்கியமானது. அப்படி பெயர் எழுதப்பட்டிருப்பவர்கள் மாத்திரமே நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். ஜீவ புஸ்தகத்தில் நம் பெயர் எழுதப்பட்டிருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் விலைமதியா இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும், இரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், பாவங்கள் கழுவப்பட்டு இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்படி கழுவப்படாத பட்சத்தில் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான் என்று வெளிப்படுத்தல் 20:15 சொல்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற அவர்கள் பெயர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பெயரோடே அவர்கள் பெயர் எழுதப்படாதிருப்பதாக என்று சங்கீதம் 69:28 பார்க்கிறோம். இந்த ஜீவ புஸ்தகம் என்பது வாழ்கின்றவர்களின் புத்தகம், புக் ஆஃப் த லிவிங் என்று அழைக்கப்படுகிறது. இதைத்தான் மோசே, ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். யாத்திராகமம் 32:32 இப்படி வாசிக்கிறோம். இது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் அல்ல, வாழ்கின்றவர்களின் ஜீவ புஸ்தகம். வெளிப்படுத்தல் 21:27. தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் 21:27 சொல்கிறது. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு இருக்கிறது. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன் என்று ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் இந்த உலகில் வாழ்ந்து அநேக பாடுகளை பட்டு பொருள் சம்பாதித்து ஆனால் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் என்ன லாபம் ஐயா? எங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதிப்பட்டிருக்க வேண்டுமே. நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் தூய இரத்தத்தால் கழுவப்பட்டு அதனால் எங்கள் பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கப்பட்டிருக்கும்படி கிருபை செய்யும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.